za za za za ni ni za za za ga za za za za ni ni za za za. இது கைக முசிக் ட்ராஸ் நோபடி இந்த கேம் இல்ல கேமுக்கு யார் ரெடி டு பி ஸ்மார்ட் க்ளோஸி பால் மை பாடி இந்த பீட்டுக்கு சேர்ந்து நீ ஆடடி இது கைக முசிக் ட்ராஸ் நோபடி இந்த கேம் இல்ல கேமுக்கு யார் ரெடி டு பி ஸ்மார்ட் க்ளோஸி பால் மை பாடி இந்த பீட்டுக்கு சேர்ந்து நீ ஆடடி உண்ட சம்பளம் என் பாக்கெட் மணி நாங்க உள்ளுக்கு வந்துட்டோம் ஸ்டைலே தனி என் காதில ஏறில என்ன சொன்னி என் ஷூ லேஸ் கலந்துட்டு கொஞ்சம் குனி இது டைகர் மியூசிக் என்ன போல வீட்டை தாக்க இங்க யாராலையும் முடியாது என்று சொல்லுறாங்க ஆமா உண்மை தாங்க முடியாது உன்னால உண்மைய தாங்க மூடி கொண்டு போவராத வீண் பம்பு வாங்க நான் இருப்பில் குளிப்பவன் மைக்கை ஏறிப்பவன் பிடிக்கலையா உண்ட கோட்டைய சரிப்பவன் பெயர் கதிரவன் ரிமெம்பர் தி நேம் தமிழ் ரேப் கேம் இப்ப என்னோட எய்ம் இது ரேப் இல்ல ரேப் மச்சி போட்டு தாக்கி என்ன குப்பி அடிச்சா உனக்கு தள்ளு நாக்கு உண்ட நல்லதுக்கு சொல்லுற கேட்டு ஒதுங்கி இல்ல கொரோனா பின்னு உனக்கு லாக்டவுன் குரங்கு இது டைகர் மியூசிக் ட்ராஸ் நோபடி இந்த கேம் இல்ல கேமுக்கு யார் ரெடி டு பி ஸ்மார்ட் க்ளோஸ் பால் மை பாடி இந்த பீட்டுக்கு சேர்ந்து நீ ஆடடி இது டைகர் மியூசிக் ட்ராஸ் நோபடி இந்த கேம் இல்ல கேமுக்கு யார் ரெடி டு பி ஸ்மார்ட் க்ளோஸ் பால் மை பாடி இந்த பீட்டுக்கு சேர்ந்து நீ ஆடடி இது கிருபா பாட்டின தவறா இது வர உனக்காக பிடிச்சண்ட கமரா அண்ணா சீன்ல எல்லாம் ஜீரோ இப்ப எந்த ஃப்ரேமுக்கு நானே ஹீரோ கட் சொல்லி தலைவலி கமராவ புடி புடி ஆக்ஷன்டா எப்படி காட்டுறேன் படி படி இனி அடிக்கடி உள்ள தர வேண்ட தொல்ல ஷார்பானி பார் விஷுவல்ல கதிரவன் ஃபீச்சர் நீ எதிர்பார்க்கல கதிரவனே ஃபீச்சர் எதிர்பார்க்கல அண்ணா ஃபீச்சருக்கு எதிர்பார்க்கல சொன்ன நீ போய் இப்ப எதிர் ஆக்கல காட் டேம் கேட்டியா பாட்ட பாத்தியா ஷார்ட்ட சரி போடா நீ வீட்ட யோ கதிரவன் we are still friends ஆனா உனக்கு தேவை இனி wide angle lens இது ஷார்ட் விஷுவல்ஸ் trust nobody இந்த கேம் இல்ல கேமுக்கு யாரடி to be smart close you all my party இந்த பீட்டுக்கு சேர்ந்து நீ ஆடடி இது டைகர் மியூசிக் trust nobody இந்த கேம்